வணக்கம் நண்பர்களுக்கு. மீண்டும் ஒரு பதிவு விடுபட்டு போயிருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வத்தலக்குண்டு குன்னூத்துப்பட்டி திரு செல்வகுமார் அவர்களுடையது. முதல் தடவையாக நேற்று தான் செல்வகுமாருங்கிற உருவத்தை கண்ணால் பார்க்குறோம். அதுக்கு முன்னே ஃபோனில் பேசியிருக்கிறோம். இந்த குழுவுக்கே முதல் தடவையாக இப்போ தான் அவர் அறிமுகமாகிறார். குழு நண்பர்கள் யாரையும் அவர் இன்னும் சந்திக்கவே இல்லை. அவங்க ராமலிங்கம் ஐயா, அவங்க மாவட்ட ஆட்சியார்கிட்ட நேர்முக உதவியாளராக இருந்த பிஏவாக இருந்த ராமலிங்கம் ஐயா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் தான் நேற்று தான் பார்த்தோன்னா. ராமலிங்கம் ஐயா எனக்கு ஏற்கனவே அறிமுகம், செல்வகுமார் நேற்று தான் அறிமுகம். ஒரு 125 ஏக்கரு வந்து கிட்டத்தட்ட அழியிற நிலையில் இருக்குது. எப்படி வந்து நம்ம நண்பர்கள் அவரை வசியப்படுத்தி அதை அவர் தலையில் கட்டினாங்கன்னு தெரில. ஏன்னா இவர் அந்த நெல்லித்தோப்பை போய் வாங்கும்போது நெல்லிக்காய் வந்து அப்படியே நம்ம ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி அப்படியே இந்த விளம்பரங்களில் கொடுப்பாங்க பாருங்கள், அதுமாரி கொல கொலையாக காய்ச்சி தூங்கி சிங்கப்பூர்லலாம் ஒரு டாலருக்கு கூட விற்கிதான் அந்த இனிப்பு நெல்லின்னு சொல்கிற மாதிரி. தேன் நெல்லி அது 25 ரூபா வரைக்கும் விற்கிதான். அவர் அந்த நெல்லிக்காயெல்லாம் பார்த்துட்டு சிங்கப்பூர் வாசியாக இருக்கார். அவர் சிங்கப்பூர் கிட்டத்தட்ட நேஷ்னாலிட்டி, அங்கேயே பர்மனெண்ட்டாக தங்குற அளவுக்கான உரிமை இருக்குது, குடும்பமே அங்கே தான் இருக்குது. தன்னுடைய உழைப்பு எல்லாம் இது வரைக்கும் அவர் வாழ்நாளில் உழைச்ச உழைப்பை எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டியே அதை வாங்க வச்சுருக்கிறாங்க. வாங்கி 3 வருஷம் ஆகுது. ஒரு வாங்கின பிறகு ஒரு தடவை கூட அந்த காய் வரவே இல்லை. கனவு மாதிரி, மேஜிக் மாதிரி, கற்பனை மாதிரி காண போயிட்டு 3 வருஷமாக கிட்டத்தட்ட 3500 கண்ணுக்கு மேலே செத்து போயிருக்கு. அப்படியெல்லாம் காஞ்சி விறகாக இருக்குது, நெருப்பு வச்சா பற்றிக்கும் போல். இப்போ சமீபத்தில் 1 மாதம் மழையில் தான் எல்லாம் அந்த பசுமையே துளிரே வந்திருக்குது. பார்க்கும்போது நான் அப்படியே உண்மையிலேயே மனம் ரொம்ப கலங்கி போயிட்டேன். என்ன, தன்னோட வாழ்நாள் பூரா இரவு பகல் பார்க்காம நாட்டை விட்டு, ஊரை விட்டு, உறவுகளை விட்டு, எல்லாத்தையும் விட்டு ஓடி இரவு பகல் பார்க்காம உழைச்சி ஒருத்தனுடைய ஒட்டுமொத்த உழைப்பை ஒரே நாளில் பறித்தது மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அதை வந்து நிச்சயமாக நம்மளால் தான் மாற்றி கொடுக்க முடியும்னு அவர் நம்பினது ஒரு மாபெரும் அதிசயம். அந்த இடத்த தான் நான் வந்து ரொம்ப பெருமையாக நம்முடைய தமிழ்நாடு மாணவலைஞர் கூட்டமைப்புக்கிட்ட வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய மனதில் நம்பிக்கையை விதைக்கிற அளவுக்கு அவங்க அறிவிலையும் அவங்களுடைய மனசுலேயும் நம்பிக்கையை கொண்டு வர அளவுக்கு நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அதை வந்து ஆவணப்படுத்திகிட்டு இருக்கோம். இதையெல்லாம் நாங்கள் செய்கிறோம், இதெல்லாம் வருது அப்படின்னு ஆவணப்படுத்துகிறோம். இது வந்து ஒரு ஒரு இந்த சமுதாயத்தில் இந்த தமிழ் மண் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு மாபெரும் புரட்சின்னு கூட அதை வந்து நம்ம நம்பலாம். ஏன்னா அப்படி நான் வாழ வைக்கிறேன்னா வாழ வச்சே தீர்வோம். என்ன நாங்கள் எவ்வளோ அழிஞ்சாலும் நாங்கள் எந்த நிலையிலையும் உங்களை கைவிட மாட்டோம், எந்த நிலையிலையும் நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், எந்த மாதிரி நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் உங்களை நாங்கள் மேலே எடுப்போம் அப்படின்னு சொல்கிறது இருக்கு பாருங்கள். அது சொல்கிறது இல்லை, அதை செஞ்சு கொடுக்கறது இருக்கு பாருங்கள். அதுக்கு வந்து விலையே கிடையாது அதுக்கு, சரியா? அதுக்கு வந்து விலையே கிடையாதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாபெரும் அறப்பணி இயக்கத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்காக மீண்டும் உங்கள் எல்லாருக்கும், இந்த இளைஞர் கூட்டமைப்புக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். திரு செல்வகுமார் அவர்களையும் பெருமையோடு இந்த இடத்துல நினைவு கொள்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு இது. என்னென்னலாம் செய்யணும், எப்படி கரை எடுக்கணும், எப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக நம்ம சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கோம். மீண்டும் அடுத்தடுத்த மாதங்களில் அவரை நம்ம நண்பர்கள் குழுவோடு சென்று பார்வையிடலாம். அவருக்கும் நம்ம குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.